எங்குமே ஆனந்தம், எங்குமே ஆனந்தம், ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம், ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம். மதிவளர் சஞ்சா காலம் கொடிதனில் மலர் புலவிடும் ஜாலம், மதிவளர் சஞ்சா காலம் கொடிதனில் மலர் புலவிடும் ஜாலம், குழலோ தருமோகன ராகம், குழலோ தருமோகன ராகம், ஜீவனில் மேவுது காதல் தாகம், ஜீவனில் மேவுது காதல் தாகம், எங்குமே ஆனந்தம், ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம். மயலாலே அலையும் தரங்கம் ஓ, மயலாலே அலையும் தரங்கம் வந்தோ திரிந்திடும் காணெங்கும், மயலாலே அலையும் தரங்கம் வந்தோ திரிந்திடும் காணெங்கும், இதாதலோ மயங்கும் ஜகமிதுவே ஒரு நாடகரங்கம், ஜகமிதுவே ஒரு நாடகரங்கம், எங்குமே ஆனந்தம், ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம், ஆ.